குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. என்னோட நெஞ்சும் இப்போ இலவம் வஞ்சு கொண்டாந்து தரே நல்ல மாங்கா பிஞ்சு. என்னோட நெஞ்சும் இப்போ இலவம் வஞ்சு கொண்டாந்து தரே நல்ல மாங்கா பிஞ்சு. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. தங்கம் வைரம் எல்லாம் வயிற்றில் சுமந்திடும் தங்கமே, இந்த செல்வம் போதும் இனியும் நமக்கென்ன பஞ்சமே. புள்ளை தாச்சி முன்னை போலே அதிர நடப்பது ஆகுமா, கண்ணை மூடி கவலை நீங்கி எனது மடியிலே தூங்கம்மா. தாயாக போகும் உன்னை தாலாட்டு பாடும் மண்ணை, தாயாக போகும் உன்னை தாலாட்டு பாடும் மண்ணை. நான் அன்றி வேறு இங்கு யாரம்மா, நான் அன்றி வேறு இங்கு யாரம்மா. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. என்னோட நெஞ்சம் இப்போ இலவம் பஞ்சு கொண்டாந்து தரே நல்ல மாங்கா பிஞ்சு. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வர போகுது, விளையாட இங்கு வர போகுது. ரோசா நாத்து நீயோ கரிசல் நலத்துல வாடுறே, ராசா வீட்டு பொண்ணு வருமச்சரையில வாழுறே. மண்ணின் வாசம் மனசில் வீசும் பெருமை உடையவள் நீயம்மா. உன்னை பார்த்து உருகி போச்சு இரும்பு மனசொன்னு பாரம்மா. ஏழைக்கு வாழ்க்கப்பட்டு என்னாலும் துன்பப்பட்டு, ஏழைக்கு வாழ்க்கப்பட்டு என்னாலும் துன்பப்பட்டு. வேறென்ன கண்ட தாயி என்னிடம், வேறென்ன கண்ட தாயி என்னிடம். வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வந்து சேர்ந்தது, விளையாடி வேதனையை தீர்க்குது. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வந்து சேர்ந்தது, விளையாடி வேதனையை தீர்க்குது. தாலாட்டு சொல்லும் இந்த மைனா குஞ்சு தானாடும் தேகம் நல்ல அன்ன குஞ்சு, தாலாட்டு சொல்லும் இந்த மைனா குஞ்சு தானாடும் தேகம் நல்ல அன்ன குஞ்சு. வீணைக்கு வீணை குஞ்சு நாதத்தின் நாத பிஞ்சு விளையாட இங்கு வந்து சேர்ந்தது, விளையாடி வேதனையை தீர்க்குது.